श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत् पद्मालयावलयदत्तसुजातरेखे त्वत्कान्तिमे च कितशङ्कनिभे मतिर्मे विस्मेरभावरुचिरावनमालिकेव कण्ठे गुणी भवति देवपते त्वदीये. 28th पद्यम், ஸ்ரீ தேவநாயக பஞ்சாஷத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருக்கழுத்தினுடைய ஒரு வர்ணனம், ஒரு அனுபவம். 27th பத்தியத்தில் திருவதர வர்ணனத்தை சேவிச்சோம். அதுல சங்கபத்தினா வம்சேன சங்கபத்தினாச்ச நிஷேவிதம் தே பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிருமேன் சாதிச்சார். புல்லாங்குழலினாலும் மேலும் அந்த பாஞ்சஜன்யத்தினாலும் ஸ்பர்ஷிக்கப்பட்ட அதரம் பாஞ்சஜன்யத்தை சங்கபத்தின்னு சொன்னார். சங்கம்னு அங்க சொன்ன உடனே எம்பெருமானுடைய திருக்கழுத்து அவருக்கு உடனே ஞாபகம் வந்துடுது. மேலும் முதலுக்கு கீழே கழுத்து இருக்கு, அதனால அப்படிப்பட்ட திருக்கழுத்தை இங்க ஒரு சங்குக்கு ஒப்பிட்டு வர்ணிக்கிறார். எம்பெருமானோ ஒரு கருணீல வர்ணம். இப்ப சங்கு வெளுப்பா இருக்கும், அதனால எம்பெருமானுடைய காந்தி அந்த ஒரு சங்கு அங்க இருக்குமே, ஆனால் சங்க கருப்பாக்கிருத்தான், அந்த கருணீலமாக்கிருத்தான். மேச்சக்கித்த மேச்சக்கஹனா அந்த ஒரு ப்ளூயிஷ் பிளாக், அதை ஒத்த திருக்கழுத்து. மேலும் சங்குன்னு சொன்னா அதுல மூன்று கோடு பார்க்கலாம். அது மாதிரி ஒரு உத்தம புருஷனுடைய லட்சணம் என்னன்னு கேட்டால், அவனுடைய கழுத்தில் மூன்று கோடுகள் இருக்கணுமா? இப்போ எப்படி வந்தது அந்த கழுத்தில் கோடுன்னு கேட்டால், உத்ரேக்ஷ பிராட்டியினுடைய தழுவல், அவனை தழுவின் இருக்கா, அப்போ அவருடைய கை வளையல்களினால பதிஞ்சு அந்த வளையல்கள் பதிஞ்சு மூணு கோடு பாசிக்கிறதா. அப்படிப்பட்ட கழுத்தில் தெருக்கழுத்தில் அடியனுடைய மதியானது ஒரு மாலை, வனமாலை மாதிரி தழுவிக்கொண்டு இருக்கின்றது. அப்படின்னா கேட்டால், அந்த மத்தியானது எப்பவும் எம்பெருமானுடைய திருக்கழுத்தில் ஈடுபட்டு இருக்குன்னு தாத்பரியம். ஒரு அற்புதமான பத்தியம். சுவாமி என்ன விசேஷம் கேட்டால், 24th பத்தியத்தை சொல்லிச்சு திருக்கண்கள் வர்ணையில் துக்தாம்புதேகன்னு சாதிச்சார், திருப்பார்கடலை ஒத்த கண்கள்னு சாதிச்சார். உடனே 26th கண்களுக்கு திருமூக்கு வர்ணனை பண்ணச்சு அந்த துக்தாம்புதிக்கு இடையில இருக்கக்கூடிய சேத்துன்னு அந்த சம்பந்தத்தை கல்பிச்சார், நயனாபி சேத்துகுன்னு. அதே மாதிரி திருவதர வர்ணனம் சாதிக்கச்சு அங்க சங்கப்பத்தின்னு பதத்தை கொண்டு வந்தார். உடனே திருக்கழுத்த அந்த சங்கத்துக்கு ஒத்த மாதிரி இருக்குன்னு ஒரு இங்க ஒரு அனுபவம். இந்த எம்பெருமானுடைய கண்டம் அதில் எல்லாரும் ஈடுபடுறா, எல்லா அழுவார்களும் கூட. துண்ட வெண்பிரையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டுவாய் புகழ்ச்சு அரங்கநகர் மெய்யப்பன் அண்டரண்டர் பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாள் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடிகேனை உய்யக்கொண்டதேன்னு திருப்பானாய் ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் சுவாமி தேசிகனுக்கு இந்த பத்தியத்தில். தேவபதேன்னு சம்போதன பதம் போட்டிருக்கார். தேவானாம் பதிஹி தேவபதிஹி, ஹே தேவபதே, தேவநாதனே. குணீபவதி தான் கிரியாபதம். குணீபவதின்னு சொன்னா அந்த இடத்துல ஈடுபடுகின்றதுன்னு அர்த்தம். மே மதிஹி குணீபவதி, என்னுடைய புத்தியானது ஈடுபடுகின்றது. ஸ்வதீயே கண்டே, துவதீயான்னு சொன்னா உன்னுடைய, கண்டஹான்னு சொன்னா கவித்து. துவதீயே கண்டேன்றது ரெண்டுமே சப்தமி பக்தி ஏக வச்சனம். கண்டேக்கு துவதியே விசேஷனம். உன்னுடைய திருக்கழுத்தில் மே மதிஹி மம மதிஹி, என்னுடைய புத்தியானது குணி பவதி, ஈடுபடுகின்றது. எப்படின்னு கேட்டா, வனமாளிகா இவ, எப்படி வனமாளிகா இவன்னு சொன்னா வனமாலையை போல். எம்பெருமானுக்கு வனமாலினே பெயருண்டு, அந்த வனமாலையானது எம்பெருமானுடைய திருக்கோயிலத்தை விட்டு பிரியாம எப்பயும் இருக்கு. அவன் வனமாலா பிரியன். அப்படி வனமாலை அந்த கழுத்தை விட்டு பிரியாத வனமாலையை போல் என்னுடைய மனமானது ஈடுபடுகின்றதுன்னு சாதிக்கிறார். எப்படின்னு கேட்டா விஸ்மேர பாவ ருச்சிரா. விஸ்மேரன்னு சொன்னா ஒரு ஆச்சரியம். ஆச்சரியம் வந்தாலே ஒரு ஒரு மலர்ச்சி இருக்கும், கண்கள் விரியும், சில சமயம் வாயும் திறந்திருக்கும். மனுஷாளுக்கு ஆச்சரியம் வந்துட்டுனா அப்படியே முகமே மலர்ந்து எல்லாம் ஒரு விரிந்து இருக்கும். அப்ப மலர்ந்த விஸ்மேரன்னு சொன்னா ஒரு ஆச்சரியம். பாவனை அந்த பாவனையால் ருச்சிரா, ருச்சிஹின்னா ஒரு ஈடுபாடு, ரான்னு ஒரு பிரத்யேகம் போட்டு ருச்சிரான்னு அறுது. அப்ப அந்த அனுபவத்தினால் ஏற்பட்ட மலர்ச்சி, அதனால் அழகிய அழகியதாக இருக்கக்கூடிய வனமாலை காய்வ, அப்படிப்பட்ட வனமாலை போல் உம்முடைய திருக்கோயிலத்தில் என்னுடைய அடியனுடைய மனதானது ஈடுபடுகின்றதுன்னு தாத்பரியம். ருச்சிரான்ற பதத்தை நம்ம கோதாசத்திலையும் பார்க்கலாம். கோரோச்சனா ருச்சிரயா ருச்சேந்திராஜாக நாங்கள் சாதிச்சிருக்கார். ருச்சிக்கு காந்தி அழகு இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. விஸ்மேர பாவ ருச்சிரான்னு சொன்னா இப்போ அந்த ஆச்சரியத்தினால் ஏற்பட்ட ஒரு மலர்ச்சி, அதனால் இருக்கக்கூடிய ஒரு அழகு, அப்படிப்பட்ட ஒரு வனமாலையை போல். மிச்சக்கூடிய பதங்கள் எல்லாம் அந்த கண்டேக்கு விசேஷனம். பத்மாலயா வலயதத்த சுஜாத ரேகே, இது சப்தமி விபக்தியில் இருக்கு. சுஜாத ரேகான்னு அது கண்டத்துக்கு போகணும். கண்டேன்னு சப்தமியில் இருக்கிறதுனால சுஜாத ரேகேன்னு இருக்கு. அப்புறம் துவத்காந்தி மேச்சக்கித சங்க நிபே, நிபஹா நிபேன்னு அது சப்தமியில் இருக்கு. இப்படிப்பட்ட துவதிய கண்டே மே மதிஹி விஸ்மேர பாவ ருச்சிரா வனமாலிகாயிவ குணிய பவத்தின்னு சாதிக்கிறார். பத்மாலையான்னு தாயாருக்கு பெயர், திருமகளுக்கு. தாமரையை இருப்பிடமாக உடையவள் தாத்பரியம், பெரிய விராட்டி. வளைய தத்த, வளையன்னு சொன்னா அந்த கை வளையல். வரதராஜ பஞ்சாசத்தை அனுபவிக்கச்சே பார்த்தோம். 47வது பத்தியத்துல அனிபிருத பரிரம்பை ராஹிதாம் இந்திராயாக கனக வலய முத்ராம் கண்டதேஷே ததானஹ, கண்டதேஷே ததானஹ கனக வலய முத்ராம் சொல்லிச்சார். அவளுடைய தங்க வளையல்கள், அதனுடைய ஒரு முத்திரை, ஒரு அடையாளம், மார்க், அதை கவிற்று பகுதியில் தரிப்பவனே அப்படின்னு சாதிச்சார் அங்க வரதராஜன் ஈடுபாட்டில். இப்ப இங்க தேவநாயகனுடைய ஈடுபாட்டில் அந்த கழுத்துல 3 கோடுகள், முன்னமே சொன்ன மாதிரி இது ஒரு லட்சணம், இது உத்தம புருஷன் லட்சணம் இது. அப்ப அந்த 3 கோடுகள் எப்படி வந்ததுன்னு கேட்டா, விராட்டியினுடைய தழுகல்னால அவளுடைய வளையல்னால ஏற்பட்ட அந்த 3 கோடுகள்னு தாத்பரியம். சுஜாத ரேகே, ரேகான கோடு. சுஜாத ரேகேன்னு சொன்னா அழகிய, சுஜாத்தன்னு சொன்னா அதுல சோபையோடு இருக்கக்கூடிய அழகிய கோடுகளை உடையதுன்னு அர்த்தம். பத்மாலயா வலயதத்த சுஜாத ரேகான்னு அது புள்ளிங்கத்துல போகும். ஏன்னா கண்டஹாக்கு, கண்டேன்னு சப்தமில கொடுத்துருக்கிறதுனால கழுத்தில் அப்படின்னு சொல்றதுனால இங்க சுஜாத ரேகான்னு ஆகி சுஜாத ரேகேன்னு இது மொத்தம் சமஸ்தபதமாயிருது. அடுத்து துவத்காந்தி மேச்சக்கித சங்க நிபேன்னு சாதிச்சார். சங்கம், சங்கமானது பாண்டரக வெளுப்பா இருக்கும் எப்பயும். இப்ப வெம்பெருமானுடைய திருமேனி புயர் கரு நிரத்தனன் அழகாக சாதிக்கிறார். அப்படி ஒரு கருமை, ஒரு நீல கருப்பு அல்லது கருநீலம். இப்ப விலவிலன்னு கழுத்து அங்க இருந்தா சரியா இருக்காது. அப்ப அந்த கழுத்துக்கு ஒரு கருப்பு தன்மை வந்துருது. அது எப்படி வந்ததுன்னு கேட்டா, துவத்காந்தி மேச்சக்கித, துவத்காந்தி உனது ஒளி, அஞ்சனத் விஷயம் அங்க சாதிச்சார். அந்த கருப்புக்கே ஒரு காந்தி உண்டு. அந்த உனது ஒளியால் மேச்சக்கித, மேச்சக்கான கருப்பு, மேச்சக்கித்தன்றது முன்னமே பார்த்த மாதிரி பல்லவித, பல்லவ பல்லவித, மேச்சக்க மேச்சக்கித, இதெல்லாம் ஒரு பிரத்யேகம் போட்டு அது மாதிரி ஆறுது. கருப்பாக்கப்பட்டன்னு ஒரு தாத்பரியம். கருமையாக்கப்பெற்ற சங்க நிபஹ, சங்க நிபஹன்னு சொன்னா நிபானா நிபஹன்ற பதத்துக்கு ஒத்தன்னு அர்த்தம், சிமிலர். சங்க நிபஹன்றது சங்கை போன்ற, சங்க கண்டேக்கு அன்வயமாகணும். அதனால சங்க நிபேன்னு இது சப்தமியில ஆயிடுத்து. அந்த சங்கை போன்றதான உம்முடைய திருக்கோயிலத்தில் மே மதிஹி, நாயிகா பாவமானது நன்னா பாசிக்கிறது. அப்ப தழுவணும்னு ஒரு ஆசை. அப்ப அந்த மதி என்ன பண்றதுன்னு கேட்டா அது ஸ்திரீயா இருக்கிறதுனால எம்பெருமானோட திருக்கழுத்தை போய் அது தழுவிக்கிறதா. எப்பயும் அங்கேயே அதனுடைய அது சுத்தின்னு இருக்குன்னு அர்த்தம். வனமாலை மாதிரி திருக்கழுத்தை சுத்தி எனது சிந்தனையானது இருக்குன்னு தாத்பரியம். பகவத் தியான சோபானத்துல ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறனால ஒருவேளை அவனுடைய திருக்கழுத்து வர்ணனை அங்க காணல, அங்க இல்ல. ஆனா அதற்கு பதிலாக இங்கேயும் வரதாஜ சஞ்சாசத்திலையும் வீட்டிருந்து திருக்கோலமா இருக்கிறனால என்னவோ அந்த திருக்கழுத்துல ஒரு ஈடுபாடு சுவாமி தேசிகனுக்கு. ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா, தேவபதே பத்மாலயா வலய தத்த சுஜாத ரேகே துவத்காந்தி மேச்சகித சங்க நிபே துவதீயே கண்டே மே மதி விஸ்மேவ பாவ ருச்சிரா வனமாளிகா இவ குணீபவதி. தேவபதே தேவநாதனே தெய்வநாயகனே, பத்மாலயா வலய தத்த சுஜாத ரேகே, பத்மாலயான லக்ஷ்மி பெரிய பிராட்டி, வலய தத்த பத்மாலயாயாகனு வரணும், அவளுடைய வளையல், அந்த வளையலால் உண்டாக்கப்பட்ட தத்தன கொடுக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட சுஜாத ரேகேன்னு சொன்ன அழகிய கோடுகளை உடைய அந்த திருக்கழுத்தில் தொத்காந்தி மேச்சகித சங்க நிதே. தொத்காந்தினா உன்னுடைய அந்த ஒளி இருக்கிறதே அவன் திருமேனி ஒளி. அதனால் மேச்சகித, மேச்சகன்னு சொன்னா கருப்பு, மேச்சகித கருமையாக்கப்பட்ட சங்க நிபே அந்த சங்கை போன்று இருக்கக்கூடிய உனது கழுத்தில், ததியே கண்டே உன்னுடையான திருக்கழுத்தில், மே மதி என்னுடைய மதியானது, விஸ்மேர பாவ ருச்சிரா அந்த ஒரு ஆச்சரியம், அந்த அழகை கண்ட வியப்பு, அதனால் ஏற்பட்ட ஒரு மலர்ச்சி, அந்த மலர்ந்த நிலையில் அழகிய வனமாளிகா இவ வனமாளிகேவன் ஆயிடுது. வனமாளிகா பிளஸ் இவ வனமாளிகேவ குணசந்தி ஆ இ சேர்ந்து ஏன் ஆயிடுது. வனமாளிகே இவ குணீ பவதி, குணீ பவதினா அதிலேயே ஈடுபடுகின்றதுன்னு தாத்பரியம். இந்த 28வது பத்தியத்தினுடைய அன்பயமும் அர்த்தமும் இப்படி இருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.